கத்துற நீ கத்தி போல வெட்டுற கோபமா கிளி கொத்துற துண்டு துண்டா பிக்கிற வார்த்தையால குத்துற நீ கத்தி போல வெட்டுற கோபமா கிளி கொத்துற நீ துண்டு துண்டா பிக்கிற கஷ்டப்பட்டு பாடுற நீ கதல கூட்டு வாங்கல லெட்டர கதல கெடுதி தந்து கள்ளு கரையல கோட்டர் ஒண்ணு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி தெரியல இறக்குற ஒரு கோட்டர மறக்கிற இந்த மேட்டர நீ கத்தி போல வெட்டுற கோப மக்களி கொத்துற துண்டு துண்டா பிக்கிற சின்ன நம்மளி நிலவில் அகந்தகிறவில் உன்னை கண்டேன் ஒரு நொடியில மனம் துளைந்திட உன்னை கலந்திட காதல் கொண்டேன் ஆசைப்பட்டு கேக்குற கோபப்பட்டு பாக்குற இடிய போல தாக்குற நல்ல குணத்துல என்ன சாக்குற சட்டியில் குதிரை